అన్యోన్యసంబలనజృంభితూర్యఘోషైః సంవర్తసింధుసలిలైర్విహితాభిషేకా ఏకాతపత్రయసి విశ్వమిదం గుణైస్వైః అధ్యాస్య భర్తురధికోన్నతమం సపీఠం. శ్రీ భూస్తుతి 18వ పద్యం. 17వ పద్యత்தில் பூமி பிராட்டிய மீட்ட பிறகு எம்பெருமான் அவளை அணைத்துக் கொண்டான். அதனால் அவருக்கு புதியதொரு அங்கராகம் ஏற்பட்டதுன்னு சுவாமி அழகா சாதிச்சார். இப்ப மீட்கப்பட்ட பூமி பிராட்டி என்ன பண்ணான்னா, எம்பெருமானுடைய தோள் மீது ஏறி அமர்ந்தாள். அது உயர்ந்த ஸ்தானம். இப்ப அதாவது நம்ம இதை கற்பனை பண்ணி பார்க்கணும். இவ இன்னும் கடலிருந்து மேல வந்துருக்க, கிளம்பி இன்னும் முழுசா மேல வரல. அப்ப அப்படி வரைச்சு தோல்ல உட்காந்துட்டு மேல வரலாம். அப்ப அந்த அலைகள்லாம் பெருத்த அலைகள், ஒன்னோட ஒன்னு மோதிண்டு சத்தம் ஏற்படுத்துறதுதான் தூரிய கோஷம். மங்கள தூரிய கோஷம்னு கோதாசத்துல சாதிக்கிறார். சத்தங்கள்னால ஜலத்துக்கடியில் இருக்கிறதுனால அபிஷேகம் ஆச்சான் அவளுக்கு. எதுக்கு அபிஷேகம் ஆச்சுன்னா, பட்ட மகிழ்ச்சியாட்டும் எம்பெருமானுடைய உயர்ந்த தோல், அந்த தோலே ஒரு சிம்ம ஒரு ஆசனம், அம்சபீட்டம். அந்த பீட்டத்துல உட்கார்ந்துட்டு மொத்த உலகத்தையும் ஒரு குடைக்கு கீழே, ஒரு குடையின் கீழ் சொல்லாலும்னா அது மாதிரி ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி புரியுற மாதிரி இருக்கா. தாத்பரியம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் பிராட்டிய தோல்ல வச்சுட்டு கடலை விட்டு மேல வந்துட்டு இருக்கான். அதுக்கு சுவாமி இந்த மாதிரி அழகா ஒரு ஒரு கற்பனைய கொடுக்கிறார். ஏகாத பத்ரயசி, இதுதான் கிரியாபதம். ஆத்தபத்ர, ஆத்தப திரன்ற ஒரு எழுத்து இன்னொரு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, ஏற்கனவே அர்த்தமுள்ள ஒரு எழுத்துக்கு பின்னாடி வரைச்சு காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஆத்தப ஆத்தப திர, ஆத்தபனா வெயில், திரான காப்பாத்துறது, வெயில் இருந்து காப்பாத்துறது. ஆத்தபத்ரம் அப்படின்னா குடை. ஏக ஆத்தபத்ர, அவனா ஒரு குடை. ஏக ஆத்தபத்ர தான் ஏகாத்தபத்ரன்னாச்சு. அந்த ஏகாத்தபத்ர ஏகாத்தபத்ர யசின்றது இப்போ ஒரு கிரியாபதம் ஆயிருக்கு இலட்டிலக்காரத்துல. அது வந்து ஒரு அந்த டீடைல்ஸ் நம்ம போக வேண்டாம். ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறான், அதுக்கு தாத்பரியம். ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறாய் எதை? இதம் விஸ்வம். இதம் விஸ்வம்னா இந்த உலகத்தை, இந்த சராச்சர கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை. ஏகாத்த பத்ரயசி, ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வந்து ஆள்கிறாய். எப்படின்னா, குணைஹி ஸ்வைஹி அப்படின்னார். குணௌகைஹின்னு பாடம் இருக்கு, ரெண்டு பாடங்கள் இருக்கு இந்த இடத்துல. ஸ்வைஹி குணைஹி, பிருத்திவிக்கு க்ஷமானே முதல் பெயர், பொறுமை இத்தியாதி. தன்னு ஸ்வைஹி குணைஹி, குணைஹின்றது குணங்களால், திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஸ்வைஹினா ஸ்வன்ற பதத்துக்கு தன்னுடைய அர்த்தம். ஸ்வைஹி குணைஹிக்கு விசேஷனமா இருக்கு, அதனால அதுவும் திருத்தியா பகுவச்சனமா இருக்கு. ஸ்வைஹி குணைஹி இதம் விஸ்வம் ஏகாத்த பத்ரயசி. பொதுவா ஆளனும்னு சொன்னா, எங்கேயோ வீட்டு இருந்து எங்கேயோ இருந்துட்டு ஆளனும். எங்க இருக்கா இப்ப அவன் கேட்டா, அம்சபீடம் அத்தியாசிய அசு, அதாவது இந்த ஆசு ஆஸ் தாத்துக்கு உபபேஷனம் உட்கார்றதுன்னு அர்த்தம். அதி ஆசிய அத்தியாஸ்தேன்னு சொல்லுவா, அத்தியாஸ்தனா இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம், அமர்ந்துன்னு அர்த்தம். இங்க அத்தியாசிய லெபந்தம், அமர்ந்து கொண்டு. அத்தியாசியனா இப்போ அமர்ந்து கொண்டு, லெப்புன்னு ஒரு பிரத்தியம் உண்டு, அமர்ந்த பிறகுன்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப அத்தியாசியன்றது அந்த லெபந்தம்னு சொல்லுவோம், அந்த ஃபார்ம். அது இது வந்து ஒரு ஃபார்ம், கிராமட்டிக்கல் ஃபார்ம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அமர்ந்த பிறகு இல்ல அமர்ந்து கொண்டு. எங்க அம்சபீட்டம், அம்சஹனா ஷோல்டர் தோல் பகுதி, பீட்டம்னாலே ஒரு ஆசனம். அப்ப அதுவே ஒரு சிங்காதனம், அதுவே ஒரு சிங்காதனமா இருக்கான். அப்பதான் தோல் பெம்பெருமானுடைய தோல் என்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அது எப்படி இருக்கான், அதிகோன்னதம். இது சுவாரஸ்யம். அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்துல தோல் அப்படின்றது உயரத்துல இருக்கு, உன்னதமா இருக்கு. இது எம்பெருமானுடைய ஒரு தோல், அதனால இந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு வேல்யூவும் ஜாஸ்தியா இருக்கு. சோ மிக உயரமான தோலாகிய சிங்காதனத்தில் யாருடைய பர்த்துஹு, பர்த்து சப்தம், பர்த்தா பர்த்தாரோ பர்த்தாரக, பர்த்துஹுன்றது ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம், கணவனுடைய வராக பெருமானுடைய உத்துங்க அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சம், அம்சம்னா அந்த தோல், அதுவே பீட்டம். ஒரு பத்ராசனமா வச்சுக்கலாம், அதுல உட்கார்ந்து. எதற்கப்புறம் கேட்டா விஹித அபிஷேகா, விஹித விஹிதன செய்யப்பட்ட அபிஷேகம்னா செய்யப்பட்ட அபிஷேகத்தை உடையவள், இல்லது யாருக்கு அபிஷேகமானது நடந்ததோ. இது பூமி பிராட்டிக்கு போறதுனால அது சீலிங்கத்துல முடிஞ்சிருக்கு. விஹித அபிஷேகான்னு ஒரு புமான், ஒரு மாஸ்குலினா போகணும்னா விஹிதாபிஷேகன்னு போகும். அப்ப விஹிதாபிஷேகான பட்டாபிஷேகம் செய்யப்பெற்றவளாய் விஹிதாபிஷேகா சத்தின்னு போட்டுக்கணும். புள்ளிங்கம் வந்த சன்னு, ஸ்ரீலிங்கம் வந்த சத்தின்னு அப்படி இருந்து கொண்டு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணுன்னா ஜலம் வேணும். ஜலம் எங்க வந்தது, சம்வர்த்த சிந்து சலிலைஹி, சம்பர்த்த சம்பர்த்தனா பிரளயம் அர்த்தம், சிந்துனா கடல், சலிலம்னா ஜலம். சம்பர்த்த சிந்து சலிலைகின்றது திருத்தியா பகுவச்சனம். அந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர், அந்த கடல் நீரால் விஹிதாபிஷேகா பட்டாபிஷேகம் செய்யப்பட்டவளாய். இப்ப பட்டாபிஷேகத்துக்கு வாத்தியாதி வாத்தியம் இத்தியாதெல்லாம் வேணும்னு கேட்டா அந்த அலைகளை என்ன பண்றதா, அந்யோன்ய சம்பலன ஜிரம்பித தூரிய கோஷைகி, அந்யோன்யன மியூச்சுவல், ஒன்றோடு ஒன்று சம்பலன சம்பலன சம்பலன சேர்றது, மோதறது இல்ல சேர்றது. ராமானுஜோ ஜெயதி சம்பலித்த திரிதாமான்னு சொல்லியிருக்கார் இத்திரா சப்தத்தில். சம்பலித்தன சேர்ந்த, கூடிய மூன்று தேஜஸ், மூன்று தேஜஸ்துக்கள் சேர்ந்தன்னு அங்க சொல்ற. நம்ம சம்பளம்னா சேர்றது இல்ல மோதறது. ஜிரும்பித்த ஜிரும்பித்தனா எழுறது, ஆக்சுவலா வாயை திறக்க இந்த கொட்டாவிக்கெல்லாம் ஜிரும்பான் ஜிரும்பனம் சொல்லுவா. இன்னொரு அர்த்தம் வந்து எழுதல், தோன்றதுன்னு வச்சுக்கலாம். திசாசு தசசு கியாதிஷுபா ஜிம்பத்தாம் அங்க தசாவதார சூத்திரம் சொல்றார் தோன்றட்டும்னு. என்ன தோணித்து, தூரிய கோஷா, தூரிய கோஷம்ன்றது மங்கள வாத்தியம், வாத்தியங்களுடைய ஒரு கோஷம்னா ஒலி. இப்ப இது சம்வர்த்த சிந்து சலிலைக்கு விசேஷம், அதான் சம்வர்த்த சிந்து சலிலைகின்றது திருத்தியா பகுவசனம், அது சமஸ்தபதம். அதுக்கு விசேஷனமா அந்யோன்ய சம்பலன ஜிம்பித தூரிய கோஷகி, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு எழுந்ததால் ஏற்பட்ட அந்த வாத்திய ஒலிகளை உடைய உடையவைகளால் அந்த பிரளய கால நீரால் அப்படின்னு அர்த்தம். விஹித அபிஷேக, அபிஷேகம் செய்யப்பட்டவளால் எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த தோல் ஷோல்டர் அதுல உட்கார்ந்துண்டு, அதுவே ஒரு சிம்ஹாசனம், அதுல அமர்ந்து தன்னுடைய குணங்களால, தனக்கே உரிய க்ஷமை போன்ற குணங்களால இந்த உலகத்தை ஒரு கொடையின் கீழ் ஆள்கின்றாய்னு அழகா சதிக்கிறார். அன்மையம் என்னன்னா, அந்யோன்ய சம்வலன ஜிரும்பித தூரிய கோஷைஹி சம்வர்த்த சிந்து லீலை சலிலைஹி விஹிதாபிஷேகா சதீன்னு போட்டுக்கலாம். பர்த்துஹு அதிகோன்னதம் அம்சபீட்டம் அத்தியாசிய ஸ்வைஹி குணைஹி இதம் விஷ்வம் ஏகாத பத்ரயசி. அந்யோன்ய சம்பலன ஜிம்பித தூரிய கோஷைஹி, ஒன்றோடொன்று மோதிண்டு மோதிக்கொள்வதால் ஜிம்பித்தன எழுந்த தூரிய கோஷம்னா வாத்திய கோஷம், வாத்தியங்களின் ஒலியை உடைத்ததான அல்லது உடையவைகளான சம்பர்த்த சிந்து செல்லிலேஹி அந்த பழைய காலத்து உயிர்காலத்து கடல் நீர் நீரால் விஹித அபிஷேகா செய்யப்பட்ட அபிஷேகம், அதாவது அபிஷேகத்தை செய்யப்பெற்றவளாய் பர்த்துஹு அதிகோன்னதம் வம்சபீட்டம் கணவனுடைய மிக உயர்ந்த அந்த தோல் ஆகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு அத்தியாசிய அமர்ந்து ஸ்வைஹி குணைஹி தன்னுடையதான அந்த குணங்களால இதம் விஸ்வம் இந்த உலகத்தை ஏகாத பத்திரையசி ஒற்றை கொடையின் ஆட்சி புரிகின்றான்னு அழக சொல்றார். இந்த தோல்ல உட்கார்ந்து சந்தோஷம்தான், பசங்கள்லாம் பாக்குறோம். அவர் அந்த பசங்களுக்கு யார் மேல ரொம்ப ஆசை இருக்கோ அவ தூக்கி வச்சுட்டா அது உங்களுக்கு ஒரு ஒரு மெதப்பு இருக்கும் அந்த தூக்கிண்டா. அது மாதிரி எம்பெருமான் தூக்கி வச்சு தயாருக்கு இருந்ததுன்றதை ஒரு அழகா ஒரு கற்பனையோட சாதிக்கிறார் இந்த 18வது பத்தியத்துல பூஸ்துதியில.